அத்தனையும் போனாலும் உபதேசம் சார் நீர் உணர்வு என்பதை வேறுமுதல் மாணித்து அப்படின்னு சார். அதே மாதிரி அநேகம் பாசுரங்கள்ல ஒன்றுக்கு அமுதுன்ன சொல்மார்கள் சொன்னேன் அப்படின்னு இதனுடைய ஏற்றத்தை தானே சாதிக்கிற பேர்பட்ட பிரபந்தம் இது. அண்ணன் சகேஸ்வருடைய திருவடித்தாமர்களை உஜீவனார்த்தமாக ஆசிரியம் அடைந்தோம். முதல் வருநாயகமாய் பாசுரத்தில் இந்த எந்தருமாண்டிய திருவடிகள் தவிர வேறு கட்டி கிடையாது அப்படிங்கிறது சட்டமா எடுத்து காட்டியிருக்கேன். இப்படி சாரமான விஷயங்கள் என்ன உண்டோ அத்தனையும் பூர்ணமா நிரம்பி இருக்கக்கூடியது இந்த திவ்ய பிரபந்தம். மொத்தமும் சாரம், அசாரம் அல்பசாரத்து சாரம் சாரத்தம் எதே சாரதமம் சாஸ்திரி அப்படின்னு சொல்லி சாரதமத்தைத்தான் பிடித்துக் கொள்ளணும். மற்றவங்க விட்டாலும் ஒன்றும் நஷ்டமில்லை. சமுத்திரத்தில் ஒரே ஒரு ரத்தனம் நமக்கு கிடைச்சாலும் போகணும். லாரி லோடுகள் மணலோ மற்றதோ கிடைச்சாலும் அது மதிப்பில்லை. ஒரு ரத்தனத்துக்கு நல்ல மதிப்பு. அதனால சாரதமமானது எதுவோ அதை மாத்திரம் கிரகிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நிதர்சனம் சாதிப்பேன். அதே போல ரங்கநாத சுவாமிகள் பூர்வாஷ்ரமத்தில் மைசூர் மகாராஜா காலேஜில் புத்தகமாய் அங்கே எழுந்தார். அந்த காலேஜ் பிரின்சிபால் அவர் ரொம்பவே பெரிய ஞானி. அவருடைய மச்சினர்களிலிருந்து வந்திருந்தார். அவருக்கு பெரிய பெரிய வித்வான்கள் எழுந்திருக்கக்கூடிய சபையில தாம் பேசி அவர்களுடைய பாராட்டுகள் பெறவங்க ஆசை மாத்திரம் அது தகுந்த யோக்கியத்தை போன்றது திருமாய் கொடுத்திருக்கலாம். ஆசை மாத்திரம் நிறைய இருந்தது. இருந்தாலும் அவர் காலேஜ் பிரின்சிபால் அச்சே காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்கள் எல்லாரையும் உட்கார வச்சிருந்தா அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அவர் ஆசை. அக்கா மூலமா அப்ளிகேஷன் போட்டார். சுவாமிக்கு மறுக்க முடியாது. திருப்பி நாங்கள் விசாரிக்கிறது பெரிய இடத்துக்கு சம்மந்தம் ஆச்சே மறுக்க முடியுமா அப்படின்னு சந்திப்பேன். அதுக்காரி சொன்னதுக்கு அப்புறமா நச்சந்திரத்துக்கு கிளாஸ் கொடுக்கணும். 11 மணிக்கு எல்லாருக்கும் கிளாஸ், அதனால 10 மணிக்கு எல்லாரும் வந்து வந்தோம்னு அப்பெல்லாம் நோட் இதுதான் ஒரு புத்தகம் எழுதி அனுப்புவா. எல்லாருக்கும் அவங்க ப்ரொஃபஸர்கள் எல்லாருக்குமே காலேஜில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து உபன்யாசத்தை அட்டன் பண்ணோம். இந்த சுவாமி உபன்யாசம் பண்ணப்பட நீங்க எல்லாம் 10 மணிக்கு வந்துருந்தோம், 11 மணிக்கு முடிஞ்சிடும், அப்புறம் நீங்க காய்ச்சிருக்காங்க எழுதினேன். பிரின்சிபால் தாட்சணியத்துக்காக எல்லாருமே ஒரு உட்கார்ந்துருந்தேன். இந்த சுவாமியை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தார். எல்லாம் கத்திருக்கார், இவர் பேசுறார், சப்ஜெக்ட் அவருக்கே சேர்ந்தது இல்லை. ஏன்னா அந்த சமயத்தில் ஏதாவது சப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஏதாவது உலக வச்சிருந்தார் சொல்லி சப்ஜெக்ட் அவருக்கே சேர்ந்தார். விண்ணாமிக்கே விட்டுட்டார். இவர் ஆரம்பிச்சார். ஆரம்பித்த போது சாரம் அல்பசாரத்து சாரம் சாரதரம் பஜன் சாரதரம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. ஸ்லோகத்திற்கும் இதையே இன்னும் உபன்யாசத்துக்கு விஷயமாக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். முதல் பதங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்புறமா பதங்களுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஆரம்பித்தார். அசாரம் அப்படின்னு முதல் பதம். அந்த பதத்துக்கு ஒரு விசாரமா எடுத்து சாதித்தார். 45 நிமிஷம் அதில் போய் அதுக்கப்புறமா அல்பசாரம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு 8 நிமிஷம் சொன்னார். சாரம் சார தரம் இதெல்லாம் சொல்றதுக்குள்ள 58 நிமிஷம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சாதான் எல்லாருக்கும் கிளாஸ் இருக்கு. அதனால அப்புறம் மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். சரின்னு சொன்னேன். சொல்லிட்டு அசாரம் அல்பசாரத்து சாரம் தரம் எனக்கு சொல்லியிருக்கேன். டைம் ஆயிடுச்சு முடிச்சுட்டேன். அது ஆனதுக்கு அப்புறமா பிரின்சிபல் தானே ஓட்ட சாங்ஷன் வந்து வேற ஒரு விஷயம் கற்று நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு 1 மணி நேரம் இந்த அசாரமான விஷயம் கேட்டு அழுப்பா இருந்தது. அவர் உபன்யாசத்துக்கு வந்தார். அவர் வந்துட்டு உபன்யாசங்கள் நமக்கு ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணியிருக்க. அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத்தரம் எல்லாம் தியாகம் பண்ணணும் சாஸ்திரத்தை சொல்லிட்டு எதற்காக தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு நன்றா புரியும் முடியும் ஆணைத்தரமா எடுத்து சொன்னார். அவர் பண்ணிய உபகாரத்தால நாம் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத்தரம் எல்லாம் தியாகம் பண்ணுவோம் பெரிய உபகாரம் பண்ணியிருக்கார் என் உபன்யாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. நிறைய சாரதமும் சாஸ்திரம் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. ஆனா நம்முடைய உபன்யாசத்தை இன்னைக்கு உபன்யாசத்துல என்ன பண்ணினாருன்னா சாரதமமானதுக்கு டைம் இல்லைன்னு விட்டுவிட்டார். சாஸ்திரத்துல கீதையில என்ன சொல்றான் என்பதுமானா இதே ராஜத்து சிரேஷ்டாக கத்ததேவே குருதான் சிரேஷ்டர்களுடைய ஆச்சரணம் தான் மற்றவர்கள் மார்க்கம்னு சொல்லியிருக்கான். இவருடைய ஆச்சரணத்தை நாம் கடைபிடித்தார். ஏன்னா சாரதமத்தையும் தியாகமானு அவர் தியாகம் பண்ணாரு தெரியும். அதனால 1 மணி நேரம் வெப்பமாக்கிறது எப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கலந்துருக்கிறார். அல்பா இருந்தது அவருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பத்திலேயே சாரதமம் அப்படிங்கறதே எடுத்து அனுபவிச்சால் மாத்திரம்தான் அந்த உபன்யாசி மதித்து அங்கே முதல் கிளாஸ் பதமே மார்கழியும் விசாரிக்கிறார். இந்த மார்கழி உபாயத்தையும் சொல்லும் உபயோகத்தையும் சொல்லும். இங்கேயும் சுவாமி அம்மாழ்வார் அவன் பேரரை சுடனடி பொழுது எழு அப்படின்னு சொல்லி சகாயாத்த சுசித்தேகே ஸ்வயமிக தரணம் ஸ்ரீதாக பிரச்சபாதின்னு சுவாமி தேசிகன் சாரிக்கிறார். அவன் திருவடிகளை அடைவதற்கு அவன் திருவடிகளின் வழி மீன்ஸும் அதேதான். அடைய வேண்டிய இடமும் வழியும் அவனே தான். நீங்கள் நெறிவாசல் தானே ஆகியிருந்தான் அப்படின்னு சாதிக்கிறது எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சாதிக்கிறேன். சார சார சுத்தமான சாரங்களில் சாரமாக இருக்கக்கூடியது இந்த திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா அனுபவித்து சாதித்தேன். இந்த மூல பிரகிரு எப்பேற்பட்டதுன்னா எப்பேற்பட்டவர்களையும் வசப்படுத்திக் கொள்ளும். பெரிய பெரிய மகான்களையும் கூட இது வித்தியாசமான வழிக்கு போக வைக்கணும். அதை எல்லாத்தையும் அடக்கவல்ல சாமர்த்தியம் இந்த சுய பிரபந்தங்களுக்கு உண்டு அப்படின்னு ஹரந்தி பிரசவம் மனஹா அப்படின்னே கேட்டு விசாரிக்கிறேன். எப்பேற்பட்ட மகான்களையும் கூட இந்த இந்திரியாவை பிரமாட்சியை ஹரந்தி பிரசவம் மனஹான்னு சொல்லி ரஜோகுணம் தமோகுணம் கதையெடுத்த போது எப்பேற்பட்டவர்களுக்கும் தந்தது. அப்பேற்பட்ட எல்லா விதமான பந்தத்தையும் கூட போக்கவல்ல சாமர்த்தியம் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு இதனுடைய யதார்த்தமான ஒரு வைபவம் தெரிஞ்சதேனா மனசு வேறொரு பக்கம் போகாது, சத்தத்திலேயே நிற்கும். சத்தஸ்தம் அப்படின்னு உத்தமர்களுடைய லட்சணம் சொல்றபோது சத்தத்திலேயே நிற்கக்கூடியவர்கள்னு சொல்ற. அதோடு தத்ராசம் சத்த சீனகா சகமுசன் சகமுசன் முனையேன் முட்டா சாகும் அப்படின்னு இது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பேர்பட்டதுன்னா சாத்விகமான சமீபங்களில் சார்வபௌம ஸ்தானத்தில் நிற்கக்கூடியது. சுவாமி தேசிகனுடைய ஏக்கத்தை ரொம்ப ஆச்சரியமாக சாதித்திருக்க சுவாமி தேசிகனுடைய அந்த வழியை நாம் பார்த்தது. ஆனால் திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் வசந்ததான உத்தமமானது என்னோட பிரபந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த பிரகிருதி எந்தவிதமான பாதையும் பண்ணாது அப்படிங்கிறதையும் எடுத்துக்காட்டு. ஆச்சரியமான பிரபந்தங்கள் சுவாமி நாடுகளுடைய பெருமைகள் அந்த சுவாமி தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சுரோக்கங்களில் தந்தவன் தற்போது இருக்கிறான்னு சங்கராச்சரிக்க சாதிச்சிருக்க பெரிய உதவ நம்பிகள் அவருடைய குமாரனான திருப்புகை திரான் பிள்ளானவர்கள் பண்ணின பெரிய உபகாரம் எனக்கு முதல் வியாக்கியானம் சாதித்தது திருப்புகை திரான் பிள்ளா ஞானபுத்திரான அவர் மூலமாக பெரிய பிரபலங்களுக்கு நம்மளால் ராமானுஜர் வியாக்கியானத்தை பண்ணி வைத்தார். ஏற்பட்ட மகான்களுடைய அந்த மகானுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தில் திருமண் நம்பியருடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தில் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய இந்த கிரந்தங்களை பற்றி எல்லாரும் பெரியவர் ரொம்ப ஆச்சரியமாக பேசி அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணியிருக்கான். ஏற்பட்ட உத்தமமான காரியங்கள் மேலும் மேலும் நடக்கணும். இதில் அடியும் கலந்து கொள்வதற்கு அவகாசம் அளித்து கொடுத்து குட்டகிட்டு சொல்லிட்டு இந்த வசக்கேட்ட தகவலை பண்ணியிருக்கு. ேதாந்தபுரவேதமஹாஸ்வரவேதமஹாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜமஹாதேசிகாய நமஹ.